الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு கடைசியாக அனுப்பிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும்போது, இன்ன அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரம் வ நதீரா, உங்களை இந்த உலகத்துக்கு உண்மையான மார்க்கத்தை கொடுத்து நன்மாராயம் சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் நாங்கள் அனுப்பி வைத்தோம் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். முஸ்லீம்களை பொறுத்த மட்டில் முஸ்லீம்களாகிய எமது நிலைப்பாடு ஏனைய மார்க்கங்களை விட முக்கியமான இரண்டு நிலைப்பாடுகளை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். ஒன்று, ஓரிரை கொள்கையை ஏற்றிருக்கின்றோம். இரண்டாவது, மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நம்பி இருக்கின்றோம். மரணத்துக்கு பின்னால் நாம் எழுப்பப்பட்டு நாம் செய்யக்கூடிய மனிதர்கள் அனைவர்களும் மரணத்துக்கு பின்னால் எழுப்பப்பட்டு அவர்கள் செய்திருந்த அனைத்து நன்மை தீமைகளுக்கு கூலி கொடுக்கக்கூடிய இடமாக அந்த உலகம் இருக்கின்றது என்பதை நாங்கள் நம்பியிருக்கின்றோம். இவ்வுலகத்தை பொறுத்த மட்டில் இந்த உலகம் கூலி கொடுக்கப்படுவதற்குரிய இடம் அல்ல என்பதை நாங்கள் அதாவது சற்று சிந்தித்தால் அறிந்து கொள்ளலாம். உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், நலவு செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களோ உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், இறை தூதர்கள் அவர்களிலும் சிறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல துன்பங்களை இந்த உலகத்தில் அடைந்தார்கள் என்பதை நாங்கள் வரலாறுகளின் மூலமாக காண்கின்றோம். எனவே இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய துன்பமோ கஷ்டமோ நிரந்தரம் அல்ல. அதே போன்று இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இன்பமோ வெற்றியோ அதுவும் நிரந்தரம் அல்ல என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தீமை செய்யும் போது உடனடியாக தண்டிக்கப்படுவான். ஆனால் அவன் உலகத்தில் தீமை செய்யக்கூடிய யாரையும் நாங்கள் காண மாட்டோம். பாவங்கள் செய்யக்கூடிய யாரையும் இவ்வுலகத்தில் நாம் காண மாட்டோம். எனவே மறுமையில், அதாவது மரணத்துக்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா நீதமானவன், அவன் யாருக்கும் அநீதி செய்ய மாட்டான் என்பதை நாங்கள் நம்பியிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த சுஃபீச்சத்தை, அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு பல வழிமுறைகளை காட்டி தந்திருக்கின்றார்கள். அவர்கள் கூறும்போது, அதாவது அந்த சுவர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி கூறும்போது கூறுகின்றார்கள், அதாவது நரகம் ஆசைகளினால் நிரப்பப்பட்டுள்ளது, சுவர்க்கம் கஷ்டங்களினால் நிரப்பப்பட்டுள்ளது. எனவே சுவர்க்கத்துக்காக வேண்டி நாங்கள் கொடுக்கக்கூடிய வெகுமதி மிகவும் பெரிதாக இருக்கின்றது என்பதை, மிகவும் பெரியதாக இருக்கின்றது என்பதை அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சுவர்க்கத்தை ஒரு மனிதன் அடைவதற்கு முதலாவதாக அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத், அவனுடைய அன்பு கருணை தேவை. அடுத்ததாக அவனுடைய நற்கிரிகைகள், விசேஷமான நற்கிரிகைகள் மூலமாக அவன் அதை அடைந்து கொள்ளலாம் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்துக்கு பின்னால் என்பதை ரசூல் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். அதிலே சில நற்கிரிகைகளை நாம் இன்று பார்ப்போம். அதிலே ரசூல் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான ஒரு நற்கிரியை தான், அனாதைகளை பராமரிப்பது. தாய் தந்தையர்களை அல்லது தந்தையை மாத்திரம் இழந்த பருவ வயதை அடையாத சிறு பிள்ளைகளுக்கு அனாதைகள் என்று கூறுகின்றோம். இவர்கள் நாளைய நட்பிரஜைகளாக இவர்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி, இவர்களும் சராசரி மனிதனாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி, இவர்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்துவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பராமரிக்கும் பொறுப்பை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு அதுக்குரிய நன்மையையும் கூறினார்கள். எப்படி கூறினார்கள்? அவர்களுடைய நடுவிரலையும் அவர்களுடைய ஆள்காட்டி விரலையும் இப்படி அவர்கள் இணைத்து காட்டி கூறினார்கள், நானும் அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர்களும் சுவர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று உலகத்திலே ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்கள், அதே போன்று யுத்தங்கள், இப்படியாக பல சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள் அனாதைகளாக மாறுகின்றார்கள். இவர்களை இவர்களை பராமரிக்கக்கூடிய நிலையங்களுக்கோ, அதே போன்று இவர்களை நாங்கள் நேரடியாக பராமரிக்கும் பொறுப்புகளையோ நாங்கள் எடுத்து இந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். இதற்கு மாற்றமாக இவர்களுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதை நாம் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதன் மூலமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறும்போது கூறுகின்றான், அதாவது யத்தீம்களுடைய அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடக்கூடியவன் தன்னுடைய வயிற்றில் நெருப்பைத்தான் சாப்பிடுகின்றான், நெருப்பின் மூலமாக வயிற்றை நிரப்புகின்றான் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு இது அரிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அவர்களை பராமரிக்கும் நிலையங்களுக்கு சென்று அவர்களுக்காக உதவிகள் புரிவது ஒரு முக்கியமான அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இன்னொரு ஒரு அமலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். அதுதான் ஃபஜ்ரு அசர் தொழுகைகளை நாங்கள் பேணி தொழுது கொள்வது. மன் சல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னா, யாரு இரண்டு பர்தைன் என்று சொல்லக்கூடிய அசர் அடுத்ததாக ஃபஜ்ர் இந்த இரண்டு தொழுகைகளையும் யாரு பேணி தொழுகின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். எங்களுடைய தூக்கத்தை விட அல்லாஹுடைய கட்டளையை மேம்படுத்தி இந்த இரண்டு நேரங்களிலையும் நாங்கள் தொழுகைக்காக வேண்டி போகும்போது நாங்கள் சொர்க்கத்தை அடைந்தவர்களாக மாறிவிடுகின்றோம். நாம் இன்று பார்க்கின்றோம், அதிகமான மக்கள் இதிலே பொடுபோக்குள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்றுதான் இந்த இரு தொழுகைகள் மாத்திரமல்ல, ஐந்து நேர தொழுகைகளையும் பேணி பாதுகாத்து அதனுடைய நேரத்துக்கு தொழுவதன் மூலமாகவும் நாங்கள் சொர்க்கத்தை அடையலாம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்திருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் ஸல்ல ஸலவாத லிவக்திஹா கான இந்தல்லாஹி அஹதுன் அன் யுத்கிலஹுல் ஜன்னா, யாரு ஐந்து நேர தொழுகைகளை அதன் நேரத்துக்கு தொழுகின்றார்களோ அவர்களை சுவர்க்கத்தில் நுழைவதற்கு அல்லாஹு தஆலா அவர்களை சுவர்க்கத்தில் நுழைய வைப்பதாக அல்லாஹு தஆலா உடன்படிக்கை செய்திருக்கின்றான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்ததாக இன்று நாம் பார்க்கின்றோம், உலகத்தில் அதிகமான பிரச்சனைகளுக்கு, அதிகமான பித்தலாட்டங்கள், ஃபித்னாக்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மனிதனுடைய ஒரு உறுப்பு தான் நாவு என்பதை நாங்கள் அறிகின்றோம். சுருக்கமாக சொல்ல போனால் மனிதனுடைய உறுப்பிலே உடம்பிலே இருக்கக்கூடிய மிக நல்ல உறுப்பும் அந்த நாவு தான். அதே போன்று மிகவும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த உறுப்பும் நாவுதான். அதிகமான பிரச்சனைகள், அதிகமான குடும்பங்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறுகின்றார்கள், மையல் மன்லி மா பைன லஹ்யைஹி வமா பைன ஃபர்ஜைஹி அல்மன் லஹுல் ஜன்னா, யாரு எனக்கு அவனுடைய இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவை பாதுகாப்பதாக பொறுப்பு சொல்றாரோ, அதே போன்று அவனுடைய இரு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவனுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பேன் என்று எனக்கு உறுதி தருகின்றாரோ, அவரை சுவர்க்கத்திலே நுழை வைப்பதற்கு, சுவர்க்கத்தை அவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பதற்கு நான் பொறுப்பாக இருக்கின்றேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது புகாரிலே பதியப்பட்டுள்ள ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று அதிகமானவர்கள் அவர்களுடைய மர்மஸ்தானத்துடைய விடயத்திலே பத்தினித்தனமாக இருந்தாலும் கூட நாவு சம்பந்தமாக நாவுடைய விடயத்திலே பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கூட்டம் கூடிவிட்டால், இரு நபர்கள் கூடிவிட்டால், மற்றவர்களை புறம் பேசுவது, மற்றவர்களுடைய குறைகளை கூறுவது, மற்றவர்களுடைய மனநோகும்படி பேசுவது, இப்படியாக பல பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களுக்கு இந்த நாவு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த நாவை அல்லாஹ்வை திக்ரி செய்வது, அல்லாஹ்வை புகழ்வது, வணக்கங்களில் ஈடுபடுவதன் மூலமாக பெரும் நன்மைகள் அடையக்கூடிய ஒரு உறுப்பாகவும் மாற்றலாம். எனவே இதன் மூலமாக நாங்கள் சொர்க்கத்தை அடைந்த கூட்டத்தில் உள்ளவர்களாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்குவானாக. எனவே எங்களுடைய நல்லமல்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக. அடுத்ததாக இந்த உறுப்புகளை சரியான முறையில் பாவித்து அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே அல்லாஹு தஆலா எங்களை ஆக்குவானாக என்று நாம் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.